சத்தநாம ஸ்ரீ வாஹே குரு சாஹிப ஜி ஸ்லோக கியா சுனேந்தோ கூட வஞ்ஞன பவன சொலாரியா நானக சுனியரதே பரவான ஜோ சுனேந்தே சச்சு தணி கியா சுனேந்தோ கூட வஞ்ஞன பவன சொலாரியா நானக சுனியரதே பரவான ஜோ சுனேந்தே சச்சு தணி சந்த தென கோல குமாயி ஜென பிராவ ஸ்ரவணி சுனையாராம சே சஹஜ சுஹில்லே ஜென ஹர ஹர ரசனா பணையாராம சஹஜ சுஹில்லே குண ஹய அமுல்லே ஜகத் உதாரண ஆயி பபோஹித சாகர பிரபு சரணம் கேத்தே பார லங்கா அனக திஸ் கோல குமாயி ஜென பிராவ ஸ்ரவணி சுனையான் சலோக லோயன லோயி டிட்ட பியாஸ் நா புஜ மூக்கணி நானக சே அக்கடியா பியன்ன ஜெனேட் சந்தோ மாப்பிரே சந்த ஜெனே ஹர் பிரபடிட்டான் தேன குர்பாலே ராம சே சாச்சி தர்கஹ பாணே ராம தாக்குர் மன்னே சே பர்தன்னே ஹார சேத்தி ரங்க ராத்தே ஹார ரச அகாய சஹஜ சமாய காட்ட காட்ட ரமையா ஜாத்தே சே சஜ்ஜன சந்த சே சுகியே தாக்குர் அப்பனே பாணே கஹு நானக ஜென ஹர் பிரபு டிட்டா ਤਿਨਕਾ ਸਦ ਕੁਰਬਾਨੇ ਸਲੋਕ ਦੇਹ ਅੰਧਾਰੀ ਅੰਧ ਸੁਨੀ ਨਾਮ ਵਿਹੂਣੀਆਂ ਨਾਨਕ ਸਫਲ ਜਨਮ ਜੈ ਘਾਟ ਉਠਾ ਸੱਚ ਤਣੀ ਸ਼ੰਤ ਤਿੰਨ ਖੰਨੀਐ ਵਈਆਂ ਜਿਨ ਮੇਰਾ ਹਰ ਪ੍ਰਭ ਡੀਠਾ ਰਾਮ ਜਨ ਚਾਖ ਅਗਾਣੇ ਹਰ ਹਰ ਅੰਮ੍ਰਿਤ ਮੀਠਾ ਰਾਮ ਹਰ ਮਨ ਹੈ ਮੀਠਾ ਪ੍ਰਭ ਤੂਠਾ ਅਮਿਓ ਬੂਠਾ ਸੁਖ ਪਾਏ ਦੁਖ ਨਾਸ ਪਰਮ ਬਿਨਾਸ ਤਾਨ ਤੇ ਜਪ ਜਗਦੀਸ ਈਸ ਹੈ ਜੈ ਜੈ ਮੋਹ ਰਹਿਤ ਬਿਕਾਰ ਥਾਕੇ ਪੰਚ ਤੇ ਸੰਗ ਟੂਟਾ ਕਹੋ ਨਾਨਕ ਤਿੰਨ ਖੰਨੀਐ ਵਈਆਂ ਜਿਨ ਘਾਟ ਮੇਰਾ ਹਰ ਪ੍ਰਭ ਉਠਾ ਸਲੋਕ ਜੋ ਲੋੜੀ ਦੇ ਰਾਮ ਸੇਵਕ ਸੇ ਕਾਂਡਿਆ ਨਾਨਕ ਜਾਣੇ ਸਤ ਸਾਈ ਸੰਤ ਨਾ ਬਾਹਰ ਸ਼ੰਤ ਮਿਲ ਜਲ ਜਲ ਹੇ ਖਟਾਨਾ ਰਾਮ ਸੰਗ ਜੋਤੀ ਜੋਤ ਮਿਲਾਨਾ ਰਾਮ ਸਮਾਏ ਪੂਰਨ ਪੁਰਖ ਕਰਤੇ ਆਪੇ ਆਪਹ ਜਾਣੀਐ ਤਹ ਸੁਨ ਸਹਿਜ ਸਮਾਧ ਲਾਗੀ ਏਕ ਏਕ ਵਖਾਣੀਐ ਆਪ ਗੁਪਤਾ ਆਪ ਮੁਕਤਾ ਆਪ ਆਪ ਵਖਾਨਾ ਨਾਨਕ ਭ੍ਰਮ ਭੈ ਗੁਣ ਬਿਨਾਸੇ ਮੇਲ ਜਲ ਜਲ ਹੇ ਖਟਾਨਾ ਆਪ ਗੁਪਤਾ ਆਪ ਮੁਕਤਾ ਆਪ ਆਪ ਵਖਾਨਾ ਨਾਨਕ ਭ੍ਰਮ ਭੈ ਗੁਣ ਬਿਨਾਸੇ ਮੇਲ ਜਲ ਜਲ ਹੇ ਖਟਾਨਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ ਸਲੋਕ ਕਿਆ ਸੁਣੇਂਦੋ ਕੂੜ ਵਈਨ ਪਵਨ ਚੁਲਾਰਿਆ ਨਾਨਕ ਸੁਣੀ ਅਰਤੇ ਪ੍ਰਵਾਨ ਜੋ ਸੁਣੇਂਦੇ ਸੱਚ ਤਲੀ